శ్రీమాన్ వెంకటనాథార్యకృతార్కికృతే పరి వేదాంతాచార్యవ్యో మే సన్నిధత్తాం సదా హృది అస్మత్ గురు పరంపరాయ నమః. ఇవర్యంతం బౌద్ధాలుడియ இந்த பௌத்தாண்ட கூட வைபாஷிகன் சௌத்ராந்திகன் இவன் வந்து கணிகவாதிகளா இருக்கா. அவ சொல்லக்கூடிய கணிகவாதத்தை கண்டனம் பண்ணி முடிச்சுட்டேன். இப்ப அதன் பேர்ல சார்வாக்கள் இவாருடைய பட்சத்தெல்லாம் கண்டிக்கணும். அடுத்த ஸ்லோகத்திலேருந்து பிரதானமா சார்வாக்கன் அந்த சார்வாக்கனையும் மாத்தியமிகன் அத்வைதி இவாள் எல்லாரையும் கண்டனம் பண்ணுவான். அவன் மூணு பேருமே ஒரே மாதிரி ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அதனால அவருடைய வாதத்தை கண்டனம் பண்ணுவான். சூத்திரகாரர் இரண்டாம் அத்தியாய இரண்டாம் பாதத்துல எட்டு அதிகரணங்கள் பதிச்சிருக்கார். சட்ட பாதம்னு பேரு. அதுல முதல் அதிகரணத்துல சாங்கிய மதத்தை கண்டனம் பண்றது, ரெண்டாவது அதிகரணத்துல வைசேஷிக மதம், மூணாவது வைபாஷிகன் சௌத்ராந்திகன் ரெண்டு பேரும் மூணாவது அதிகரணத்துல சமுதாய அதிகரணத்துல, நாலாவது அதிகரணத்துல யோகாச்சாரன், அஞ்சாவது அதிகரணத்துல மாத்தியமிகன், ஆறாவது அதிகரணத்துல ஜெயினன், ஏழாவது அதிகரணத்துல பாஷுபத மதம் சைவ மதம், இதை கண்டனம் பண்ற, எட்டாவது அதிகரணத்துல ஸ்ரீ பாஞ்சராத்திர பிராமணியத்தை ஸ்தாபிக்கிற அப்படின்னு கதிக்க வேண்டும். அங்க சூத்திரகாரத்துல உள்ளான் சாங்கியன் வைசேஷிகன் பௌத்தா இல்ல நாலு பேரு, அந்த மாதிரி இவன் ஜெயினன் பாஷுபதன் இவாளதானே கண்டனம் பண்றிருக்க. அப்படி இருக்குச்சே சார்வாகன கண்டனம் பண்றது அத்வைதிய கண்டனம் பண்றதுன்னு எப்படி வரும் அப்படின்லாம் கேட்டு சுவாமி சாதிக்கிற அதிகரணவாத சாரா அப்படின்னு சொல்லும் பொழுது லோகா பௌத்தோன்மாதீன லோகாயத முஷிததியா அப்படின்னு சாதிக்கிற பௌத்தால கண்டனம் பண்றதுனாலேயே அதுலயும் முக்கியமான பௌத்தன் மாத்தியமிகன், அவனை கண்டனம் பண்றதுனால லோகாயதிகள்லாம் இருக்காள் சார்வாக்கள் அவனெல்லாம் கண்டனம் பண்ணிடுறாரு சுவாமி சூத்திரகார எம்பரமானார் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால சாமியம் இருக்கு சில பட்சங்களுக்கெல்லாம் சாங்கியன கண்டனம் பண்ணா யோக சாஸ்திரிக்கன் பாத்தஞ்சல யோகன்லாம் இருக்காரு அவாட கண்டனம் பண்ண மாதிரி, அந்த மாதிரி வைசேகன் கண்டனம் பண்ணா கௌதமன் ஐயாயிக்கன் கௌதம முனிவர் பண்ணின நியாய சாஸ்திரம் அதை கண்டனம் பண்ண மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் சொல்லணும். ஆகையினால இவாளுக்குள்ள சில விஷயங்கள்ல இது இருக்கு சாமியம் இருக்கு, அந்த சாமியத்தை கொண்டு கண்டனம் பண்றாரு. அதனால இது தோஷம் கிடையாது, ஆக சூத்திரகார சொல்லலையே அப்படின்னு வராது அது. அது இப்ப என்னன்னா பொதுவா சார்வாகன், ஆனால் விசேஷமாக யாராவது சொல்றாரு இங்க சார்வாகன்னு சார்வாகன மட்டும் சொல்லல, பௌத்தனையும் கண்டனம் பண்ற மாத்தியமிக பௌத்தன் அவனை கண்டனம் பண்ற, அத மாதிரி அனிர்வச்சனீய கியாதிய சொல்லக்கூடிய விவர்த்தவாதிகள் அத்வைதிகள் அவனையும் கண்டனம் பண்றதா அர்த்தம், அதே மாதிரி சார்வாகனையும் கண்டனம் பண்ற. என்னது இது ஏன் இந்த மூணு பேர் இப்படி கண்டனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க லோகத்துல நாம வந்து என்ன ஒத்துருக்கோம், காரிய காரண பாவத்தை ஒத்துருக்கோம். இது காரணம் இது காரியம் அப்படின்னு நாம ஒத்துருக்கோம். இந்த காரிய காரண பாவம்ன்றதே யாராலையும் நிரூபிக்க முடியாதுன்னு அவ மூணு பேருமே கேட்கிறார். மாத்தியமிகன் சார்வாகன் அத்வைதிகள் அத்வைதிகள் பேருக்கு ஒத்துக்கிறார் பிரம்ம காரணவாதம் பிரம்ம காரணவாதம், ஆனா எல்லாமே பொய்ன்னு சொல்றவாளுக்கு காரிய காரணமாக சித்திக்கும். அதனால காரிய காரண பாவம் அபேதிகள் அங்கீகரிக்கிறது கூட ஒரு கட்டத்துல அதுவும் சரியில்லை. அவன் ஒத்துக்கலைன்னு தான் அர்த்தம். எல்லாமே போயிட்டு அவனால எதுவுமே கிடையாது பட்சத்திலையும். அதனால அந்த காரியகாரண பாவமும் தவறு அப்படின்ட்டு இவன் தான் சொல்றான். இத வந்து மூணு விதமாக இவளை பிரிக்கிற வேதியும் சாதிக்கிறது தான். அதே மாதிரி கொத்தியமங்கலம் சுவாமியும் அதை விவரிக்கிறார். ஆகஸ்மிகதாவாதிகள், சுபாவவாதிகள், அனிரஜனீயதாவாதிகள் அப்படின்னு மூன்று விதமான வாதிகள் இவா. ஆகஸ்மிகதாவாதிகள் அப்படின்னாக்க எதுவுமே காரணத்திலிருந்து வருதில்லை, எல்லாம் அகஸ்மான்னு வருது. ஏதோ ஒரு காரணத்தான வருதே கிடையாது, எல்லாம் அகஸ்மாத்தா வருது. அகஸ்மாத்துன்னா ஒரு ஏதோ ஒரு பிரபஞ்சமான காரணம்னு அர்த்தம். அகஸ்மா ஆகஸ்மிகம் அப்படின்னு சொன்ன காரணம் இல்லாமே வருது. அதனால ஒரு காரியம் இருக்குன்னாக்க அதுக்கு காரணம்ன்றது வேண்டியது இல்லை, அது வேணவே வேணாம், தானா வரும். லோகத்துல அந்த மாதிரி நிறைய இருக்கு, அது எத்தனையோ பாக்குறோம். எப்படி ஜலமே இல்லைன்றோம் திருப்பதியில, ஆனா கோபைய காடு நிலையில அது எப்படி உற்பத்தி ஆச்சு? இதெல்லாம் வந்து அகஸ்மாத் உற்பத்தி ஆகிருக்கு. அதுக்கெல்லாம் வந்து இதான் காரணம், அதான் காரணம், அது காரணம் இல்லை அப்படின்னா சொல்ல முடியாது. அகஸ்மாத்து இவெல்லாம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்றது. இது மாத்தியமிகள் முதலானவாள்லாம் ஒத்துக்கிறது. மாத்தியமிக பௌத்தன்லாம் சொல்றது ஏதோ ஒரு காரணம் இல்லாமலே உற்பத்தி ஆகும். இதுல வந்து சார்பாகணும் மாத்தியமிகனோ அத்வைதிகளோ இவா எல்லாருமே காரியகாரண பௌத்தம் ஒத்துக்கல. அத விளக்கிற விஷயம் கிரமம் இருக்கு பாருங்க, அதுலதான் பேதம். இப்போ இவன் மாத்தியமிகன் சொல்லிட்டான் இத மாதிரி ஆகஸ்மிகம் எதுவுமே ஒரு காரணத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது இல்லை, அதனால மாத்தியமிகன் ஆகஸ்மிகவாதியா இருக்கான். இப்ப சார்வாக என்ன சொல்றான், சுபாவத்தினாலதான் உற்பத்தி ஆகிறது, அதனுடைய சுபாவம் எப்படின்னாக்க ஒரு மரம் இருக்கு. சில மரங்களை பார்த்துக்கலாம் நீங்க, மரம் முழுக்க முள்ளுதான் இருக்கும், முள்ளுதான் இருக்கும், அதுவும் ரொம்ப தீக்ஷமா இருக்கும். யார் பண்ணாத ஒரு மனுஷன் போய் அதை பண்ண முடியாது. ஒரு மனுஷன் போய் ரொம்ப கூர்மையான முள்ளு இருக்கும், சப்பாத்தி முள்ளுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் அத்தனை முள்ளு இருக்கும். அவர் கை கை வச்சோம்னா போறோம், கை அப்படியே ரொம்ப சூக்மமா இருக்கும். அந்த கூர்மை, அந்த தீக்ஷணம் கூர்மை அவ்வளவு இருக்கிறதுனால கை வச்சாலே உள்ள நுழைஞ்சு அப்படி வலிக்கும். ஆனா அது எப்படி உற்பத்தி ஆச்சு? யாரோ போய் உற்பத்தி பண்ணல, அதனுடைய சுவாவம், அந்த சுவாவத்தினாலதான் வருது. இதெல்லாம் வந்து ஒரு புருஷனால இது மாதிரிலாம் பண்ண முடியாது. அது எவ்வளவு பிரயத்தனம் பண்ணும் அதுக்கு. அதனால அந்தந்த வஸ்துனுடைய சுவாவத்தினால உற்பத்தி ஆகும். பால் மதுரமா இருக்கு, புதுசா தோஞ்ச தயிர் ஒரு மாதிரி சிதீசின் அற்புதமா இருக்குது. கொஞ்சம் நேரம் தாமத நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பிடிக்கிறது, வாயில பள்ளினா கொட்டிடும், அது மாதிரி பிடிக்கிறது. ஏன் அது? அதனுடைய சுவாவம் அது, அந்த சுவாவத்தினால அது மாதிரி இருக்கு. இதனால சுவாவவாதிகள் அப்படின்னு பேர் இருக்கு. அதனால அந்த சுவாவத்தை கொண்டேதான் இதெல்லாம் பண்ணணுமே தவிர்த்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த காரணத்திலிருந்தான் இந்த மாதிரி இது உற்பத்தி ஆச்சு அப்படின்னு யாரால சொல்ல முடியும்? அது ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதனால காரியகாரண பாகமே சொல்ல முடியாது. ஒரு சுவாவத்தினாலதான் வந்திருக்குது. அதனால அந்த சுவாவம், அந்த சுவாவத்தை கொண்டு உற்பத்தி ஆகிறதுனால இது சுவாபாவிக பாவம், அதுதான் உற்பத்தி ஆகுது. காரிகாரண பாவமே வேண்டாமே. இது சார்வாகன் முதலான வாழ்னா லோகாயதிகள் இருக்கா பார்க்கும் அவா இது மாதிரி சொல்றார். இத கூட அத்வைதிகள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்னாக்க, இந்த சுவாவம் கூட வியவஸ்தை எப்படி பண்ண முடியும்? இதுக்கு இதான் சுவாவம் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. மனுஷால பாக்குறோம், ஒரே மனுஷன் ஒருத்தர்கிட்ட பரம சாத்விகனா நடந்துக்கிறான், பரம பிராமணிகனா நடந்துக்கிறான், அதே இன்னொருத்தங்கிட்ட அவன் அப்ராமணிகனா நடந்துக்கிறான், ரஜோகுணத்துல நடந்துக்கிறான். ஏன் அது? ஒரே மனுஷன் தான், ஒருத்தர்கிட்ட ஒரு விதமா நடத்துறான், இன்னொருத்தர் விதமா நடந்துக்கிறான். இப்ப இந்த சுபாவத்தை எப்படி விவசாயம் பண்ண முடியும்? இந்த சுபாவம் இவனுக்கு இருக்கு, அந்த சுபாவம் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. இத தாரதமியத்தை கொண்டு ஏதாவது சொல்லலாமே தவிர்த்து, வஸ்துதான் இதுதான் இவருடைய சுபாவம், இந்த வஸ்துவருடைய சுபாவம் இதுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. இதுக்கு பேரு அனிர்வச்சனீயம் அப்படின்னு பேர். நிர்வச்சனீயம்னா நிர்வகத்தும் சக்தியம் நம்ம, அதாவது ஸ்பஷ்டமா சொல்ல முடியும். அனிர்வச்சனீயம்னாக்க நிர்வகத்தும் நசக்தியம், இது இது இவ்வளவுதான், இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. சொல்லவே முடியாத விஷயத்தை போய் இப்படி சொல்லு அப்படின்னு சொன்னா எப்படி சரியா இருக்கும்? அதனால அது சொல்லவே முடியாது. அதனால இந்த சுபாவம் கூட கிடையாது. அதனால அனிர்வச்சனீயதாவாதியா, அனிர்வச்சனீயம் தான் லோகத்துல. அதனால இதுதான் காரணம், இதுதான் காரியம் சொல்ல முடியாது. அது எதையுமே சொல்ல முடியாம உற்பத்தி ஆகுது. இந்த பிரபஞ்சமே அப்படிதான் வருது அப்படின்னு சொல்றாங்க அத்வைதி. ஆகையினால இதுவும் சரியில்லை. அதாவது சுபாவவாதி சொன்னாலும் தப்பு, அல்லது ஆகஸ்மிகவாதிகள் அப்படின்னு சொன்னாலும் தவறு, அனிரதனீயதாவாதி தான் சரி அப்படின்னு அத்வைதிகள். ஆனால் மொத்தத்துல மூணு பேரும் சொல்றது என்னது அப்படின்னு சொன்னாக்க, காரியகாரண பாவமே கிடையாது லோகத்துல. காரியகாரண பாவமே சொல்ல வேண்டாம். ஏன் சொல்ல வேணாங்கிற? நீங்க சுபாவம், அப்புறம் ஆகஸ்மிகம், அனிவச்சனீயத்துவம் இதெல்லாம் எடுத்துட்டு போட்டோம். ஆனா யுக்தி ஏதாவது சொல்ல முடியும், அது எப்படி நீ சொல்ல போறேன்? அந்த மாதிரி இருக்காது. அப்படின்னாக்க அதுக்கு அவ பண்ற வாதங்கள் எல்லாம் சுவாமி அனுகிரகிக்கிறார். எப்படி அனுகிரகிக்கிறாருனாக்க, நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. காரியம் காரணம் அப்படின்னு சொல்ற வேண்டிய காரிய காரணமாகவும் சொல்றேன். அந்த காரியம்ங்கிறது எப்பொழுது இருக்கா இல்லையா? அதாவது காரியம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லையா? நீ இருக்குன்னு சொன்னாலும் விரோதம், இல்லைன்னு சொன்னாலும் விரோதம். எப்படி இருக்குன்னு சொன்னா விரோதம், இல்லைன்னு சொன்னா எப்படி விரோதம் அப்படின்னா, ஆகாசம் இருக்கு. ஆகாசமானது பொதுவா எல்லா சித்தாந்திகளும் ஆகாசம் நித்தியம் நம்ம சொல்லல, வேதாந்திகளும் சொல்லுவதில்ல, பொதுவா ஆகாசம் நித்தியம். இப்ப ஆகாசம் நித்தியம் சொல்றான்னு சொல்லுவாங்க, நித்தியமான ஆகாசம் அதுக்கு ஏற்கனவே இருக்கே தான். இருக்கிற நித்தியமான ஆகாசத்தை எப்படி அது உற்பத்தி ஆகுதுன்னு சொல்ல முடியும்? அதான் ஆகாசமா இருக்கே, இருக்கிறத போய் வந்து உற்பத்தி ஆகிறது அப்படின்னு ஒன்னால சொல்ல முடியாது. அதனால ஒரு காரக வியாபாரம் இருக்கு, நம்ம எல்லாம் ஒரு செயல் செயல் செயல்ல இறங்கணும். அந்த செயல்ல இறங்கத்துக்கு முன்னாடி எந்த காரியத்தை உற்பத்தி பண்ணணும், இந்த வஸ்து உற்பத்தி பண்ணணும்னு நாம இறங்கினோம்னு சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி அந்த வஸ்து இருக்குதா இல்லையா? நீ இருக்குன்னு சொல்லிட்டேனாக்க இருக்கிற வஸ்து போது எதுக்கு செயல்படணும்? அதான் இருக்கே வஸ்து, ஏற்கனவே இருக்கிறதுனால அதை உற்பத்தி பண்ணவே வேண்டாமே. ஏற்கனவே வஸ்து இருக்கு, இருக்கிற வஸ்துவை போய் உற்பத்தி பண்ண வேண்டாம். அது எப்படின்னா ஒரு ககனம், ஆகாசத்தை மாதிரி. ஆகாசமானது எப்பொழுது இருக்கு? இருக்கிற ஆகாசத்தை உற்பத்தி பண்ணணும்னு வேணா இறங்குவானா? அதனால அது தோஷம். அல்லது பின்னாடி இல்ல, பின்னாடி இல்ல, இப்போ உற்பத்தி பண்றோம் நம்ம அப்படின்னு சொன்னாக்க இல்லாத வச்சு எப்படி பண்ண முடியும் கேட்டு. முயல் கொம்பு, முயல் கொம்புன்னு கேள்விப்படுறது, முயலுக்கு கொம்பு கிடையாது, குதிரைக்கு கொம்பு கிடையாது. ஆனா இந்த முயல் கொம்பு, நான் முயல் கொம்பு உற்பத்தி பண்ணலே அவங்க சொல்ல மாட்டான். இல்லாத வச்சு எப்படி உற்பத்தி பண்ண முடியும், இருக்கிற வச்சு உற்பத்தி பண்ண முடியாது. ஏற்கனவே இருக்கிறது, ஏற்கனவே இருக்கிற வச்சுவ உற்பத்தி பண்றதுன்றது தவறானது, அது தேவையே இல்லை. அல்லது வஸ்துவே இல்லை, இல்லாத வஸ்துவை நான் உற்பத்தி பண்றேன் அப்படின்னு சொன்னாக்க அது திருத்தம். ஏன் வஸ்துவே இல்லையே, இல்லாத வஸ்துவே நான் உற்பத்தி பண்றேன் எப்படி சொல்லுவோம் நீங்க? அதனால அதுவும் தவறு. இருக்கிற வஸ்துவை உற்பத்தி பண்ண முடியாது, இல்லாத வஸ்துவையும் உற்பத்தி பண்ண முடியாது, மேற்கொம்பு மாதிரி ஆகணும். அதனால ஆகாயம் நிச்சயமா இருக்கு, ஆத்மா நிச்சயமா இருக்கு, அப்போ நான் உற்பத்தி பண்றேன்னு சொன்னாலும் தோஷம். அல்லது முயல் கொம்பு இல்லவே இல்லை, அந்த மாதிரி வஸ்து நான் உற்பத்தி பண்றேன்னு சொன்னா அதுவும் தோஷம். அது ஆகாச தாமரைன்றோம். அந்த ஆகாச தாமரை நான் உற்பத்தி பண்றேன்னு சொன்னாக்க அது பிரசித்தமே இல்லையே, பிரசித்தமே இல்லாததே நான் உற்பத்தி பண்றேன்னு சொன்னா அது விரோதமா இருக்கு. அதனால அப்பிரசித்தமான ஆகாச புஷ்பத்தையும் உற்பத்தி பண்ண முடியாது, இல்லாத ஒண்ணு. பிரசித்தமான நிச்சயமா இருக்கக்கூடிய ஆகாசத்தையும் உற்பத்தி பண்ண முடியாது. அதனால முன்னாடி உற்பத்தி ஆகிறதுக்கு முன்பு இந்த காரியம் நீ சொன்னியே அது இருந்ததா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு, இருந்ததுனாலும் தோஷம், இல்லைன்னாலும் தோஷம் அப்படின்னு சாதிச்ச. அதாவது அவ வந்து நம்மள தான் கேட்கிறான். அதே மாதிரி இன்னும் விஷயம் சொல்றாங்க, இல்ல இல்ல நாங்க அப்படி சொல்ல, நம்ம எப்படி சொல்றோம் காரியம் அப்படின்னு நாங்க சொல்ல முடியா, அது ஆகாசம் மாதிரி எப்பொழுது இருக்கு அப்படின்னு சொல்லல. அந்த மாதிரி ஆகாச புஷ்பம் இருக்கு பாருங்க, அது மாதிரி எப்பொழுதுமே இல்லை அப்படின்னு சொல்லல, எப்பொழுதும் இருக்குன்னு சொல்லல, எப்பொழுதும் இல்லைன்னு சொல்லல. ஆனா முன்னாடி இல்லை, அப்புறம் காரணம் வியாபாரத்தினால அது உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்றோம். முதல்ல இல்லதான், இப்ப என்ன ஆகுதுன்னாக்க பிரயத்தனப்படுறோம். தண்டம் சக்கரம் மண்ணு எல்லாம் கொண்டு வரலாம் கூடாதுன்னு கொண்டு வந்து பிரயத்தனப்படுறோம். முதல்ல மண்ணா இருந்தது, இப்ப கடை உற்பத்தி ஆகணும் அப்படின்னு பிரயத்தனப்படுறோம். அதனால காரியம் உற்பத்தி ஆகும். ஆகவே ஆகாசத்த மாதிரியும் எப்பொழுதும் இல்லை, அது அது எப்பொழுது இருந்தது ஆகாசம், அத மாதிரி இந்த காரியம் எப்பொழுது இருந்தது நான் சொல்லுறேன். அல்லது ஆகாச புஷ்பம் மாதிரி இல்லவே இல்லாது அசத்து, அந்த அசத்தாலும் நான் சொல்லல, சத்தாலும் சொல்லல அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு அவன் என்ன கேள்வி கேட்கிறா, சரி சொன்னேன், இது இந்த காரணம் காரியம் இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா, சம்பந்தம் இருக்குன்னு சொல்லவே இல்லையா? நீ இப்ப சொல்லணும் இப்போ, ஏன்னாக்கா பின்னாடி பின்னாடி இல்ல, பின்னாடியே இருக்க போறது இல்ல, நடுவில் இருக்கு. நான் வந்து காரக வியாபாரங்கள், என்னுடைய செயல்களினால இந்த காரணம் காரணத்தினால காரியம் உற்பத்தி ஆகுதுன்னு அப்படின்னு சொல்றேன். அப்ப சுவாமி என்ன, சுவாமி வந்து அவளுடைய கேள்வியில இப்படி கேட்கிற, அவன் கேட்கறதாக இந்த காரணத்துக்கும் அந்த காரியத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குற. நீ இருக்குன்னு சொன்னியானக்க காரண தசையில காரியமே இல்லையே, பின்னாடி வரப்போறது காரியம், முன்னாடி இருக்கிறது காரணம், பின்னாடி வரப்போகிற காரியமானது முன்னாடி இருக்கிற காரணத்தோட சம்பந்தப்பட்டிருப்பீங்க எப்படி சொல்ல முடியும்? இல்லாத வஸ்து இது வந்து சம்பந்தப்படுமா? இல்லாத வஸ்து எப்படி சம்பந்தப்படும்? அது சம்பந்தப்படவே பட முடியாது, ஏன்னாக்கா அது இல்லது. அவன் நீ தான் சொன்ன இல்லைன்னு, வஸ்து இல்லை, பின்னாடிதான் உற்பத்தி ஆக போறது, தாரக வியாபாரங்கள்னால உற்பத்தி ஆக போறதுன்னு நீ சொல்ற. உற்பத்தி ஆக போற வஸ்து முன்னாடி இருக்கக்கூடிய காரணத்தோடு எப்படி சம்பந்தப்படும்? அது வரவே வராது, வரவே வராது. ஏன்னா இல்லாத வஸ்து இல்லவே இல்லை. காரியம் இனிமேல்தான் உற்பத்தி ஆகணும். உற்பத்தி ஆக போற காரியமானது ஏற்கனவே இருக்கிற காரணத்தோட போய் சேர்ந்துருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி, அப்ப சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இல்லாமலே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவ என்ன நம்மள பார்த்து கேக்குறா? அப்ப அதிப்பிரசங்கம் வந்துடும். அப்போ காரணத்துல சம்பந்தம் இல்லாத வஸ்து எல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாக்க, அப்ப மண்ணில் இருந்து கடன் தான் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்ல வேண்டாம். மண்ணில் இருந்து படம் வஸ்திரம் கூட உற்பத்தி ஆகட்டுமே, அல்லது கோரையிலிருந்து பாய் உற்பத்தி ஆகுது, கோரையிலிருந்து மண் உற்பத்தி ஆகட்டுமே, கடன் எது வேணாலும் என்ன சம்பந்தம் இல்லாம எப்படி வேணாலும் உற்பத்தி ஆக முடியோ என்ன நான் சொன்னேன். அதனால நூல் இருக்கு, நூல்ல இருந்து கடன் உற்பத்தி ஆகட்டும், மண்ணில் இருந்து படம் உற்பத்தி ஆகட்டுமே. அதனால இப்படியா அப்படியா மண் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னியானாக்க அது தோஷம் சொல்லட்டும். இல்லாத வஸ்து எப்படி காரணத்தோட சேர்ந்திருப்போம்? இல்ல சம்பந்தமே இல்லைன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க, அப்ப சம்பந்தம் இல்லாத வஸ்துன்னா உற்பத்தி ஆகுது சொன்னியானாக்க, எதுல இருந்து வானாலும் எது வானாலும் உற்பத்தி ஆகட்டுமே. அதனால அவ்யவஸ்தை வந்துடும், அவ்யவஸ்தை. அதனால மண்ணிலிருந்து வஸ்திரம் உற்பத்தி ஆகட்டும், நூல்களிலிருந்து வந்து கடம் உற்பத்தி ஆகட்டும் அப்படின்னு நாங்க கேட்போம். அதனால அவ வந்து ஒரு ஸ்லோகமே சொல்ற, அசத்வான் நாஸ்தி சம்பந்த காரணைய சத்து சங்கிதி அப்படின்னு சொல்றாப்பா. அசத்வாத்து காரண திசையில காரியம் அசத்து இல்ல, அதோட சம்பந்தம்ன்றது வரவே வராது. சம்பந்தம் இல்லாத காரியமே சம்பந்தம் இல்ல, சம்பந்தம் இல்லாம உற்பத்தி ஆகுதுன்னாக்கே வராது. இந்த வஸ்துவில் இருந்துதான் இந்த காரியம் உற்பத்தி ஆகும், மண்ணிலிருந்துதான் கடம், நூலிலிருந்துதான் படம், எப்படின்னு வியவஸ்தை பண்ண முடியாம போயிடும். நீங்க அது சம்பந்தம் இல்லாமலே பாருது அப்படின்னு. அப்ப சம்பந்தமே இல்லாமல் எதுவானாலும் எதிர்ந்து வானாலும் வரலாம் அப்படின்னு வந்துடுமே. ஆகையினால அதுவும் சித்தாந்தத்துல தோஷகிரஸ்தமா போயிடுறது. ஆகையினால அதையும் சொல்ல முடியாது. இல்ல இவன் இந்த உற்பத்தின்னு நாங்க வந்து சொல்றோம், கடல் கடத்தினுடைய உற்பத்தி, அந்த உற்பத்தி வந்து அது முதல்ல அந்த கட ஆகாரம் இல்ல, இப்ப கடத்தினுடைய வடிவம் வருது, அந்த உற்பத்தின்னு சொல்றோம் அப்படின்னு நீ சொல்றியா? அப்ப சுவாமி என்ன கேக்குற? அவ வந்து நம்மளை பார்த்து கேட்கறத சாதிக்கிற, கடம் முதலாளிகளுக்கு எல்லாம் உற்பத்தின்னு சொன்னியோ, அந்த உற்பத்தி உற்பத்தி ஆகுறதா இல்லையா? உற்பத்தி உற்பத்தி ஆகுறதா இல்லையா? உற்பத்தி ஆகுறதுன்னு சொல்ல முடியாது, உற்பத்தி ஆகலைன்னு சொல்ல முடியாது. உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னியானாக்க அந்த கடத்தினுடைய உற்பத்தி, அந்த உற்பத்திக்கு ஒரு உற்பத்தி, அந்த உற்பத்திக்கு ஒரு உற்பத்தி அப்படின்னு நாங்க கேட்டுட்டே போவோம். அப்போ இதுக்கு முடிவே இருக்காது. அதனால அனவஸ்தா அப்படின்னு தோஷம் வந்துருக்குது. அதனால உற்பத்திக்கு உற்பத்தி, உற்பத்திக்கு உற்பத்தி, உற்பத்திக்கு உற்பத்தின்னு சேர்ந்துட்டே போகும். சேர்ந்துட்டே போச்சுனாக்க அது பெரிய தோஷம் வந்துருக்குது. அந்த தோழம் வந்துருக்கோங்க, உங்களால அதை பதில் சொல்ல முடியாது. அதனால அதுவும் வராது. இல்ல இல்ல உற்பத்தியே இல்ல அப்படின்னு நீங்க சொல்றாக்க அப்ப காரியமே ஆகாதே, வராதே. உற்பத்தியே இல்லைன்னா உற்பத்தி இருந்தாதான் காரியம் உற்பத்தி ஆகும், காரியம் சொல்லுவோம். நீ கடத்துக்கு உற்பத்தியே இல்ல அப்படின்னு நீ சொன்ன, ஆனாக்க அப்ப உற்பத்தியே கடத்துக்கு இல்ல, கடத்துக்கு உற்பத்தியே இல்லைன்னாக்க அப்போ கடங்கிற காரியமே சித்திக்காது, கடங்கிற காரியமே சித்திக்காது. ஆகையினால இப்போ மூணு விதமா விகல்பம் பண்ணி துரோகிச்சிருக்க. எப்படி எப்படி அப்படின்னாக்க, காரணம் இருக்கும் பொழுது காரியம் இருக்கிறதா இல்லையா? இருக்குன்னு சொல்லிட்டாக்க ஆகாசம் மாதிரி உற்பத்தி காரியமே சித்திக்காது, ஏன்னா ஏற்கனவே இருக்கு, அதை நம்ம பண்ண வேண்டாம். இல்ல அப்படின்னு சொன்னேன்னாக்க முயல் கொம்பு அந்த மாதிரி ஆகாச தாமரை இதெல்லாம் வந்து இல்லவே இல்லை, இல்லாத வச்சு உற்பத்தி பண்ண முடியாது. இது ஒரு விகல்பம் பண்ணி தோஷிக்கார். அதே மாதிரி இரண்டாவது பட்சம் காரணத்துக்கும் காரியத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டேனாக்க அது கோஷம், காரணம் காரியமே உற்பத்தி ஆகல, உற்பத்தி ஆகாத உற்பத்தி ஆகாத அந்த காரியம் எப்படி காரணத்தோட சம்பந்தப்பட்டிருக்கும்? அது வராது. சம்பந்தமே இல்லைன்னு சொன்னாக்க அப்போ எந்த வஸ்துவில் இருந்தும் எந்த வஸ்துவும் உற்பத்தி ஆகும் அப்படின்னு அவ்யவஸ்தம் வந்துடும், அதனால அதுவும் தோஷம். அதே மாதிரி கடன் முதலானவைகள்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் உற்பத்தி இருந்ததா இல்லையா? உற்பத்தி இருக்குன்னு சொன்னேனாக்கா அந்த கடத்தினுடைய உற்பத்திக்கு உற்பத்தி, அதனுடைய உற்பத்திக்கு உற்பத்தி, அதனுடைய உற்பத்திக்கு உற்பத்தின்னுட்டு அனாஸ்தான்ற தோஷம் வந்துடும். முடிவு இல்லை, முடிவே இல்லை அப்படின்னு தோஷம் வந்துடும். அல்லது உற்பத்தியே இல்லைன்னு நீ சொல்றியா அப்படின்னா காரியமே சித்திக்காதே, உற்பத்தியே இல்லாத விஷயத்துல கடன் எப்படி உற்பத்தி ஆச்சு? அதனால அதுவும் வரவே வராது. ஆனா நீ எப்படி சொன்னாலும் உன்னால இதை சாதிக்கவே முடியாது. ஆகவே காரிய காரண பாவம் அப்படிங்கிறது ஒரு சம்பந்தமே அது மாதிரி கிடையாது, அவர் இல்லவே இல்லை. இல்லாத விஷயத்த இருக்கிறதா வச்சுட்டு இவ்வளவு தூரம் நீ விசாரம் பண்ணிட்டு இருக்க, அது தேவையே இல்லை அப்படின்னு மாத்தமிகர் சார்வாக்கர் அத்வைதிகள் இவாளெல்லாம் ஆட்சேபிக்கிறார். சுவாமி இது வந்து பெரிய கேள்வியே இல்லை அப்படின்னுட்டு சாதிக்க போறார். ஏன் கேள்வியே இல்லை அப்படின்னாக்க உன்னுடைய வாக்கு உன்னுடைய செயல் இது ரெண்டுமே பரஸ்பர விருத்தமா இருக்குது, பரஸ்பர விருத்தமா இருக்கு. இப்ப நீ எங்களை பார்த்து என்ன சொன்னி காரிய காரண பாவமே சித்திக்காது அப்படின்னு நீ வாதம் பண்ண, இப்ப காரிய காரண பாவம் சித்திக்காதுன்னு சொல்றியா? அந்த காரிய காரண பாவம் சித்திக்காதுன்னு நீ ஒண்ணு சித்தாந்தம் சொல்ற, அதுவே காரியம் தானே உனக்கு, அது சாதிக்கிறது காரியம். இந்த பிரதிபந்தி பாருங்க என்ன அழகான பிரதிபந்தி, காரிய காரண பாவமே சித்திக்காதுன்னு சொல்றதுதான் உனக்கு ஒரு காரியம். இப்போ அந்த காரியம் சித்திக்கணும்னாக்க அதுக்கு நீ என்ன பண்ணலாம் தெரியுமோ, இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்லணும், யுக்திகள்லாம். அந்த யுக்திகளாகிற காரணங்களை சொன்னாதான் காரிய காரண பாவம் சித்திக்காதுன்ற உன்னுடைய காரியம் சித்திக்கும். அதனாலயே என்ன எடுத்தோ நீ சொல்ற யுக்திகள்லாம் காரணமா இருக்கு, அதனால நீ சாதிக்க போறதுன்றது காரியமா இருக்கு. அப்ப காரியகாரணமா வந்துட்டா இல்லையா? இப்ப காரியகாரணமா வந்துருத்தாக்க இவ்வளவு நீ பரிசிரமப்பட்டு இவ்வளவு பரிசிரமப்பட்டு நீ வந்து காரியகாரண பாவம் இல்லைன்னு சாதிக்கிறது, காரியகாரண பாவம் இருக்குன்னு சாதிச்சுதான் ஆயிடுறது. காரியகாரண பாவம் இல்லைன்னு சாதிக்க ஆரம்பிச்சவன் காரியகாரண பாவத்தை சாதிச்சுட்டேன், அதனால ஆகதோசி மதியம் மார்க்கம். என் மார்க்கத்துக்கு நீயே வந்துட்டியே, நான் என்ன சொல்ல போறேன்னு அதையே நீ சாதிக்கிற, அதனால நீ சொல்ற பிரமாணங்களை கொண்டே நாங்க சொல்ற விஷயத்தை நீ சாதிக்கிற. அப்படியானாக்க எங்களுக்கு தான் நீ உபகாரம் பண்றியே தவிர்த்து உன் சித்தாந்தத்தை நீ உபகாரம் பண்ணல. ஏன்னா எப்பிரமான கேக்குற நீ வந்து சர்வசூன்யவாதின்னு நீங்க ஒத்துக்கிறீங்க, எல்லாம் பொய் எல்லாம் பொய்ன்னு இருக்கோ, எல்லாம் பொய்ன்னு சொன்னாக்கா சொல்ற எல்லாம் பொய்ன்னு சொல்ற நீ பொய்யா மெய்யா? நீ மெய்யன்னு சொல்லிட்டியானாக்க அப்போ உன் சித்தாந்தத்துக்கு விரோதம். நீ எல்லாம் பொய்ன்னு சொல்லணும்னு அதுக்கு நீ ஒரு பிரமாணம் சொல்லணும். நீ பிரமாணம் சொன்னாக்க அந்த பிரமாணம் மெய்யா பொய்யா? அது நீ மெய்யன்னு சொன்னியானாக்க சர்வசூன்யவாதம் அடிபட்டு போயிடும். அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கிற இருந்தனமான, அதனால இந்த காரியகாரண பாவத்தை சாதிக்கிறதுக்கு வந்தவன் இல்லைன்னு சாதிக்கிறதுக்கு வந்தவன் வந்த பௌத்தன் மாத்தமிக்கணும் மீதி எல்லாருமே இவ சொல்ற காரணங்களை கொண்டு காரியகாரணமாகவும் சித்திக்காதுன்னு சொல்றதே ஒரு காரியம் தானே. அந்த காரியமே உன்னுடைய செயல், உன்னுடைய வாக்கு, அது எல்லாமே விரோதமா இருக்கு. சித்தாந்தத்துக்கே அது விரோதமா இருக்குது. சித்தாந்தத்துக்கே விரோதமா இருக்குதுன்னாக்க அத போய் சாதிக்கிறது என்ன பிரயோஜனம் இருக்கு? அது மட்டும் இல்ல, எங்களுக்கு ஸ்ருதி பிரமாணம், ஸ்மிருதி பிரமாணம். அந்த ஸ்ருதி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னாக்க, எங்களை பார்த்து சொல்றது ஜோதிஷ் தோமையன சொர்க்க காமோ இதே அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிஷ்டோம யாகத்தை கொண்டு சொர்க்கத்தை அடைஞ்சிடும். தர்மபுத்தன சாத்தியம் சொர்க்க காமோ இதே காரியா விஷ்டி காமோ இதே. இப்போ ஒரு யாகத்தை பண்ணு, அந்த யாகத்தை பண்ணிட்டேன்னாக்கா அதனுடைய பலத்தை அடைஞ்சிடும்ன்றது. இது ஸ்ருதியானது காரிகாரண பாவத்தை சொல்றது. அதே மாதிரி மூக்ஷுருவை பிரம்மோபாசித மூக்ஷுருவை சரணமகம் பிரபத்தியே, நான் வந்து முமுக்ஷு, எனக்கு மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறேன். அப்படி ஆசைப்படுறதுனால அதுக்கு வேண்டிய உபாயத்தை நான் அனுஷ்டிக்கிறேன், நீ அனுஷ்டிச்சிடு அப்படின்னு வித்யானது சர்வம் கல்விதம் பிரம்ம சத்தியலானி சாந்த உபாசித அப்படின்னு உபாசனம் பண்ண. அத மாதிரி உபாசிதவியம் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. உபாசிதவியம் உபாசனம் பண்ணிடு அப்படின்றது. இப்போ ஒரு காரணத்தை சொல்றது, ஒரு உபாயத்து சாதனத்தை அனுஷ்டிக்க சொல்றது. அப்ப சாதனத்தை அனுஷ்டிச்சாக்க அதுக்கு ஒரு சாத்தியார்த்தமா இருக்காதா? ஆகையினால இது தேவையாச்சு, இது ஸ்ருதிய சொல்றது எங்களுக்கு. ஏன்னா நாங்க வேதீக பிரமாணவாதிகள், வேதம் தான் எங்களுக்கு பிரமாணம்னு நாங்க சொல்றோம். அதனால அந்த வேதம் என்ன சொல்றதோ அது ஏத்துன்னு பொறுத்தானே எங்க சுரூபம். அதனால அதை நாங்க அங்கீகரிச்சுதான் தீருவோம். அதே மாதிரி பெருமாள் என்ன சொல்லிட்டே இருக்கு, கர்மண்யே வாதிக்க அரசே மா பழகு கதா ஜன மா கர்ம பழகு மாதே சங்கோஸ்த கர்மணி அப்படின்னு சாய்க்கிறா இருக்கு. நீ வந்து கர்மண்யே வாதிக்காரகா மா பழையு பழத்திறப்பா நான் பாத்துக்கிறேன். இப்ப என்ன எடுத்து கர்மா சாதனம், அத அனுஷ்டிச்சா போறும், அதுக்கு பலனை பத்தி நீ கவலைப்படாது, அத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பிரமாணம் தரிக்கிறார். அதனால இப்ப அந்த பகவத்கீதாசனங்கள்லாம் விருத்தமா இருக்குமே. நீ சொல்றதுக்கு உனக்கு பிரமாணம் இல்லைன்னு சொல்லலாம், எங்களுக்கு பிரமாணம் தான். அல்லது அத்வைதிகளுக்கும் பிரமாணம், அவ கீதா பிரஸ்தான் மட்டும் இருக்கா, அவானி இது இல்ல எல்லாம் பொய்யின்னு சொல்லிட்டு இப்ப பகவத்கீதை சொல்றது என்னது? பகவத்கீதையும் ஒத்துக்க வேண்டாமே. பெருமாள் கஷ்டப்பட்டு சொல்றாரு, கடைசி பட்சம் மாமேகம் சரணம் பிரஜான்னு சாதிச்சார். அதனால இந்த மாதிரி வாக்கியங்களுக்கு எல்லாம் என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் நீ அர்த்தம் ஒண்ணும் சொல்ல முடியாது. அதனால எல்லாம் விரோதமா தான் போறது. சரி, இதெல்லாம் சொல்றீங்க சந்தோஷம்தான். ஆனா அவ கேக்குறா, நீ பிரதிபத்தி காமிச்ச காரியகாரண பாவத்தை நாங்களே சாதிக்கிறோம்னு சொன்னேன். நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லவே இல்லை. நீ நான் கேட்ட கேள்வி என்ன கேட்டேன், அதாவது வஸ்து காரியங்கிறது முன்னாடி இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொன்னியானாக்கா அதுக்கு வந்து நீ செயல்படவே வேண்டாமே, ஆகா அது நிச்சயமா இருக்கு. இல்லையா அப்படின்னு சொன்னியானாக்கா ககன புஷ்பம், அதாவது ஆகாச புஷ்பம், ஆகாச புஷ்பம் வந்து இல்லவே இல்லை, அதுக்கு வந்து யாரும் பிரயத்தனப்பட மாட்டார். அதனால இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற, அதுக்கு தான் பதில் சொல்ல அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு சுவாமி என்ன சமாதானம் சாதிக்கிற? இது வந்து ஸ்லோகத்துல இல்ல, நம்மளே சொல்ல வேண்டியதுதான். அது வந்து நியாயத்தில் சாதிக்கிற சர்வம் கிஷாவில் சுவாமி சாதிக்கிற ஒரு விஷயம். நீ வந்து எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஆகாசத்தை உதாரிச்ச, எப்பொழுதும் இல்லாத ஆகாச புஷ்பத்தையும் உதாரிச்சு. இது ரெண்டு பட்சம் தான் நீ வச்சுருக்க, இருப்பது இல்லாதது, சத்து அசத்து, இதுதான் நீ வச்சுருக்க. நாங்க மூணாவது கோடி ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம். மூணாவது பட்சம் என்னதுன்னா, சில சமயம் பார்க்கப்படுகிறது, சில சமயம் பார்க்கப்படுகிறது இல்லை. இது அனுபவ அனுபவத்தில் தான் இருக்கு. அவனுடைய அனுபவ அனுபவம் தான் வரும். அங்க இருப்பது இல்லாததுன்றது எப்படி அப்படின்னாக்க, இப்போ மண் இருக்கு ஆனால் கடம் இல்லை, மண் இப்ப இருக்கு கடம் இல்லை. அந்த கடமானது ஒரு கொம்பாலையோ அல்லது ஒரு உடக்கையினாலையோ உடைச்சோம்னாக்க அப்ப கடமும் இல்லைன்னு ஆயிடும். நடுவுல கொஞ்ச நாள் கடம் இருக்கு. அதனால சர்வாத்மனா சொத்தாவே இருக்கணும்னு வியவஸ்தை கிடையாது. சர்வாத்மனா அசத்தாவே இருக்கணும், இது எப்பொழுதும் இருக்கிறதுன்னு கிடையாது, எப்பொழுதும் இல்லவே இல்லை அப்படின்றது இல்லை. மூணாவது பட்சமும் ஒண்ணு உண்டு. அது எது அப்படின்னாக்கா, காலபேதேன தேசபேதேன சில சமயம் இருக்கும் சில சமயம் இருக்காது அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு. அதனால அந்த மூணாவது பட்சத்தையும் வச்சுக்கணும். ஏன்னா எதா அனுபவம், அவாவாருடைய அனுபவம் தான், அவாவாருடைய அனுபவம் தான். நேற்றையே ஒரு விஷயம் சொன்னோம், என்ன சொன்னோம், சாமக்ரியினுடைய சேர்க்கை இருந்ததுன்னாக்க அந்த வஸ்துவானது உற்பத்தி ஆகிறது. சாமக்ரியினுடைய சேர்க்கை இருந்தாக்க வஸ்துவானது உற்பத்தி ஆகிறது. சாமக்ரியே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, அப்போ உற்பத்தி ஆகாது வஸ்து அப்படின்னு சொல்லிருக்கோம். அதனால இது இந்த சாமக்ரிகள்லாம் இருக்கு, சாமக்ரிகள் தான் இருந்து ஒரு தாரக வியாபார செயல்பட்டாக்க அந்த வஸ்துவானது உற்பத்தி ஆகிறது. அந்த உற்பத்தியான வஸ்துவானது ஏதோ ஒரு காலத்துல எடுத்துற நஷ்டமா எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஐயம் கடகா நஷ்டகா. அதே கடம் அப்பதான் உற்பத்தி ஆச்சு, உடனே அவன் சொல்றான் கடவையும் உற்பத்தியாகா, இந்த கடமானது உற்பத்தி ஆயிடுச்சு. அதே கொஞ்ச நாள் இருக்கு அந்த கடம் உடஞ்சதுன்னாக்க ஐயம் கடகா நஷ்டகா அப்படின்னு சொல்றோம். அதனால இது வந்து யதானுபவம் அதை உச்சல்லதான் ஆகும். அதனால இவைகள்னா என்னது அப்படின்னாக்க, நீ சொல்றது ஆகாசம் எப்பொழுதும் இருக்கு அது நித்தியம், ஆகாத குப்பை எப்பொழுதும் இல்லை அது துச்சம், சதசூன்யம் எப்பொழுதும் சூன்யமா இருக்கு இல்லவே இல்லை, அதனால அது துச்சம் இல்லாத வஸ்து. ஆனா இப்ப நாங்க சொல்றோமே சில காலம் இருக்கு சில காலம் இல்லை அப்படின்னு சொல்றோம் பாரு, அது மூன்றாவது பட்சம். அந்த மூன்றாவது பட்சம் தான் இதுக்கு சமாதானம். சரி இப்ப நீ மூணாவது பட்சத்தை ஒத்துட்டு இருக்கேன்ற, அப்படியானா என்ன அர்த்தம், முதல்ல காரியம் இல்லை இப்ப காரியம் உற்பத்தி ஆகிறது, அப்படியானாக்கா நீ சத்காரி வாசத்தை ஒத்துக்கியே அசத்காரி வாசத்தை நீ ஒத்துட்டு பௌத்தன் சொல்ற மாதிரி நையாயிகன் சொல்ற மாதிரி அசத்காரி வாசத்தை நீ ஒத்துட்டு இருக்க, சத்காரி வாசத்தை ஒத்துக்கூடாது. ஆனா அவன் சித்தாந்தமும் சத்காரியவாதம் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்ப சத்காரியவாதம் சொன்னவன் அசத்காரியவாதத்துல போய் நீ ஆசிரியச்சுடிய அப்படின்னு வாக்கெழுதி அதற்கு சமாதானம் சொல்லி ஆகும். வாஸ்தவம் நாங்க வந்து அசத்காரியவாதத்தை சொல்லவே, நாங்க அசத்காரியவாதம் சொல்லல. ஏன்னாக்க காரணம் அப்படின்ற பட்சத்துல எப்பொழுதும் சத்தாகவே இருக்கு. அதே ஒரு நிலையை அடைகிறது அப்படிங்கறதுனால அசத்தத்தை ஒத்துக்கிறோம், எதா அனுபவம் அவாவாதிய அனுபவத்துக்கு ஏதா மாதிரி ஒத்துக்கிறோம். காரணமா இருக்கு, காரணம் மண், அந்த மண்ணானது இடத்துல எப்பொழுதும் அனுவர்த்திக்கிறது. அதனால காரண காரண திரவியமா கொண்டு பார்த்தாக்க அது சத்துதான். ஆனா அவஸ்தை அப்படின்னு பார்த்தா, நிலை அப்படின்னு பார்த்தோம்னாக்க அது வந்து அசத்தாவே இருந்தோம். ஏன்னா அது தர்மம் தான், அது தர்மி இல்லை, தர்மம் தான், அது மாறிட்டே இருக்கும். தர்மம்ன்றது மாறிட்டே இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாறுறோம், தேவினோஸ்மிங்கதா அதே சௌமாரவியப்பணம் ஜரா சதே சாந்த தேகாந்தர பிராப்தி அப்படின்னு சொல்லிருக்கோம். இது ரெண்டாவது என்னன்னா ஒரே உடம்பு தான், அந்த உடம்புல சைஷமம் சௌமாரம் யௌவனம் வாசகம் இப்படிலாம் வந்து அதனால குழந்தையா இருக்கிறது இதெல்லாம் இருக்கு, இந்த நிலைகள் மாறிட்டே இருக்கு. ஆனா உடம்பு அப்படியே இருக்கு, அதாவது உடம்பு கொஞ்சம் மாறுதல் அடையிறதுதான் பரிணாம மாதிரி, மற்றபடி இல்லேன்னு யார் சொன்ன அவங்ககிட்ட. அதனால இத வந்து உயர்கொம்பு மாதிரி ஆகாச குப்பு மாதிரின்னு சொல்லலாம் நாங்க. அதே மாதிரி ஆகாசம் நித்தியமா இருக்குது அத மாதிரி நிச்சயமா இருக்குன்னு சொல்லல. ஏன்னா நிலைகள் மாறிட்டே இருக்கும், நிலைகள் மாறிட்டே இருக்கும். காரணமாகிற வஸ்து எப்பொழுதும் அனுபவிச்சுட்டே இருக்கு. அதனால இந்த அவஸ்தைகள்லாம் நாங்க என்ன சொல்றோம், அது திரவியம் இல்ல, அத்ரவியம். ஏன்னா தர்மம் தானே, ஆபத்துக்கு தர்மம் சொல்றோம். வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய தர்மம் தான் இந்த நிலைங்கிறது. அதனால இது வந்து சுதந்திரம் இல்லை. ஆகவே அபத்காரியவாதமே வராது. இதுதான் ஏற்கனவே சொல்றோம். உத்தமர் சுவாமி ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானம் பாஷ்யார்த்த தர்ப்பணத்துல விலட்சணத்துவாதிகரணம்னு ஒரு அதிகரணம், ரெண்டாம் அத்தியாயம் முதல் பாதம் மூணாவது அதிகரணம். அதுல அப்படின்ட்டு நாலாவது சூத்திரம் ஞாபகம். அந்த சூத்திரத்தை, அந்த அதிகரண சூத்திரத்துல ஒரு அழகான உதாரணம் சுவாமி கேட்கிறார், காமிக்கிறார். அரிகாரண பாவமும் ரெண்டு விதமா இருக்கும், சாரூப்பியம் வைரூப்பியம் அப்படின்னு சொல்லிருக்க. சாரூப்பியம் அப்படின்னு சொன்னாக்க மண்ணு ஜடமா மாறுவது, தங்க கட்டி ஆபரணமா மாறுவது, அத மாதிரி இரும்பு கட்டி ஒரு உலக்க மாதிரி கிடப்பாரு, இத மாதிரி மாறுவது, இதெல்லாம் சாரூப்பியம். அதனுடைய ரூபம் போகவே போக கால ரூபம் காரியத்திலேயே இருக்கு அப்படின்னு சொல்றது. அதே வைரூப்பியம் அப்படின்னாக்கா பால் வந்து தயிரா மாறிவிடும். நீங்க பாலா இருக்கிறத அதனுடைய ரூபம் வேற, அதனுடைய ருச்சி வேற, அது மாதிரி அதனுடைய காரியம் வேற. பால்ல பாயசம் பண்ணலாம், பால்ல தவு போடலாம், சாயா பானம் பண்ணலாம், டீ பண்ணலாம். அதே தயிர் போன அப்படின்னா தயிர் தான் மோப்பணம் பண்ணலாம், அவியல் பண்ணலாம், ஆனா பால்ல பண்ண முடியுமா? அதனுடைய இது வைரூப்பியம், அதனுடைய ரூபம் சுபாவம் குணம் அதனுடைய காரியங்கள் அவைகள்லாம் மாறி போயிடும். ஆகையினால சாரூப்பிய வைரூப்பிய வேதேன தர்மம் தான், அது கூட நிலை, நிலையினுடைய நிலையினாலே தர்மம் அதுதான் வருது. அதனால இந்த இடத்துல வந்து அசுக்காரியவாதம் எங்க வந்தது, ஒரே வஸ்து பல நிலைகளை அடைகின்றது அப்படின்னு சொல்றோம். என் அங்கே வாட்டி சொல்லிட்டு அதனால இதுதான் சரி. சரி, நாங்க வேற ஒன்று கேட்டமே, காரணத்தோட காரியத்துக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா, காரணத்துக்கும் காரியத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாக்க இல்லாத வஸ்து காரியம் அப்புறம்தான் உற்பத்தி ஆக போகுது. அது வந்து இந்த சம்பந்தத்தை அடைந்தது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், அது விரோதமா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதே மாதிரி இருக்கு சம்பந்தம் இல்லவே இல்லைன்னாக்க எல்லா வஸ்தூடிலிருந்து எல்லாம் உற்பத்தி ஆகும்னு அதிப்பிரசங்கம் வந்துருமே அப்படின்னு அவன் கேட்டா, அதுவும் தோஷம்தான். நீங்க அது மாதிரி தோஷமே எங்களுக்கு சொல்ல வேண்டாம், எங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இருக்குது. என்ன சம்பந்தம் தெரியுமோ இல்லையா அப்படின்னாக்க, காரகங்கள்லாம் எப்படி சம்பந்தம் சொல்லப்படுறது அப்படின்னு நீ கேட்டையோ இல்லையா? தண்ட சக்கரம் சாமக்கிரி இருக்கு பாருங்க, காரண சாமக்கிரி, காரண சாமக்கிரியோட உபாதான காரணத்துக்கு சம்பந்தம் இருக்கு, உபாதான காரணத்துக்கு சம்பந்தம் இருக்கு. அந்த உபாதான காரணத்துக்கு சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் இது உற்பத்தி ஆகிறது, ஒரு நிலை அடைஞ்சிருக்கும். அதனால இந்த கேள்வி வராதுன்னு சார். அதாவது மண்ணு, அந்த மண்ணுக்கு ஒரு சக்கரம், தண்டம், ஜலம், குலாலம் இவாளுடைய சம்பந்தம் எல்லாம் கிடைக்கிறது. அந்த சம்பந்தம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த வஸ்து மண்ணானது கடங்கிற நிலையை அடைகிறது. அந்த கடத்துக்கு ஒரு உலகைய தூக்கி அதெல்லாம் போட்டோம்னா அப்ப அது உடஞ்சி போறது. உடஞ்சி போச்சுனாக்க அதுக்கு சாமக்கிரி என்ன, உலக்க அல்லது தடி, அது விழுந்ததுனாக்கே அது உடஞ்சி போயிடுது, நஷ்டமாயிடுது, அப்போ கபாலமா மாறிடுது. அந்த சம்பந்தம், அதனால காரண சாமக்கிரி இருக்கு பாருங்கோ, அதனுடைய சம்பந்தம் உபாதான வஸ்துவோட அதுக்கு சம்பந்தம் வருது. அந்த சம்பந்தம் வரவே அதனால ஆயிடுச்சது, அவ்வளவுதான் அது. அதனால இதுதான் சரியா இருந்தது. ஆகவே இந்த தோஷமே இல்லை இது. அதனால நீங்க சம்பந்தம் இல்லையா, சம்பந்தம் இல்லாட்டாக்க இது எந்த வஸ்து ஆனாலும் எதிர்கொண்டு ஆனாலும் வரலாம் அப்படின்னு சொன்ன பாரு, அதுவும் தவறு. எந்த ஏன்னு நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. உபாதான காரணத்தோட காரண சாமக்ரி இருக்கு, அந்த காரண சாமக்ரியினுடைய சம்பந்தம் இருக்கு, அந்த சம்பந்தம் இருக்கிறதுனால இது நிலைகளை மாறி மாறி அடைஞ்சுட்டே இருக்கு. அதனால இந்த விரோதமும் இல்லை. அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு கேட்ட, உற்பத்தி இருக்குதே அந்த உற்பத்திக்கு இன்னொரு உற்பத்தி அப்படி இருந்ததுன்னு அப்படியே வரிசையா சொல்லுன்னு போனாக்கா அனவஸ்தா தோஷம் வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அதுவே கிடையாது, அந்த மாதிரிலாம் இல்ல. ஏன்னா உற்பத்தின்னு நாங்க என்ன சொல்றோம், ஒரு காரியம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அவஸ்தாந்தராபத்தி காரியம்ன்ற பாஷக்காரு, ஒரு நிலையை அடைகிறது தான் காரியம் அப்படின்னு சொல்லிட்டாரு சுவாமி. அதனால உற்பத்தின்னு அதானே, அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க உற்பத்திக்கு உற்பத்தி உண்டா, உற்பத்திக்கு உற்பத்திக்கு உண்டானா அந்த அவஸ்தையை அடையிறது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால ஒரு தர்மம், ஒரு தர்மத்தை அடையிறதுன்றது உண்டுதான் இந்த இடத்துல இருக்கிறது. அதனால மண்ணு மண்ணு கடாகாரமா பரிணமிக்கிறது, கட வடிவத்தை அடையிறது, பரிணாமத்தை அடையிறது, அதுதான் நாங்க சொல்றது. அதனால இந்த இந்த சம்பந்தம் இருந்தாலே போரும். அதனால இந்த உற்பத்திக்கு உற்பத்தி உற்பத்திக்கு உற்பத்தியும் கேள்வி வராது. உற்பத்திக்கு உற்பத்தியே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அப்படின்னா காரியமே சித்திக்காது. என்ன நாங்க அப்படி சொல்லவே இல்லையே, நாங்க சொல்றது என்ன, ஒரு நிலையை அடைகிறது அப்படின்னு நாம் சொல்றோம். இந்த மாதிரி மேல மேல மேல நீங்க கேள்வி எத்தனை கேட்டாலும் இதற்கெல்லாம் சமாதானம் ஒன்னே ஒண்ணுதான், அவஸ்தாந்தராபத்தி காரியம், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலையை அடைதல் என்பதுதான் காரியம். அந்த காரியத்தையும் சித்தி சுடுத்தோ அதுவே போறோம். அதனால காரியகாரண பாவமே வராது அப்படின்னுட்டு மாத்யமிகன் சொல்றதும் சரியில்லை, சார்வாகம் சொல்றதும் சரியில்லை. காரியகாரண பாவத்தை ஒத்துக்கிற மாதிரி ஒத்துட்டு இல்லைன்னு சாதிக்கிறாளே அனிரச்சனையன்னு அவ சொல்ற அந்த அத்வைதிகள் சொல்றதும் சரியில்லை. எல்லா விதத்திலையும் நீங்க சொல்றது சரியாகவே இருக்காது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிறார் சுவாமி தேசிகம். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். பூர்வம் கிமபி ககணத புஷ்ப வண்ணைவ சாத்தியம் ஏது பிராப்திர்ன பஸ்யாத் பவிது அகடிதோத்பாதனே திப்ரசங்க ஜன்யம் ஜன்மான்யதாவ ஸ்வயமசத் அனபஸ்தான காரிய க்ஷதிப்யாம் இத்யாத்யைர் ஏது சாத்தியம் ந கிமபி யதின ஸ்வக்ரியாதேர் விரோதாத் அப்படின்ட்டு ஸ்லோகம் சாதிக்கிறது. அதுக்கு அர்த்தம் பாருங்கள், கேது காரணம் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். இந்த காரணமானது சாத்தியம் கிமப்பின அப்படி ஹேத்து சாத்தியம் கிமப்பின அப்படின்னு அவ சொல்ற கடைசியில ஹேத்து சாத்தியம் கிமப்பி ந அப்படின்னு அவ சொல்ற. அதாவது ஒரு காரணத்தினால சாதிக்கப்படுவது எதுவும் இல்லை அப்படின்னு அவ சாதிக்க ஆரம்பிக்கிறார். அதுதான் அவ பிரதிஜை பண்ணிக்கிறார், ஹேதுவும் காரணம் சாத்தியம்னா காரியம், ஹேதுவனால சாதிக்க தகுந்த காரியம் சாதிக்கப்படும் காரியம் அது எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா நீ சத்தே அசத்தே இது இருக்குன்னு சொல்றியா இல்லையா, ஒரு காரியம் உற்பத்தியாகிறதுக்கு முன்னாடி இருக்கா இல்லையா, நீ சத்துவம் காரியமானது முன்னாடியே இருக்குன்னு சொன்னியானாக்க இருக்குன்னு சொன்னியானாக்க அப்ப விரோதம், என்ன விரோதம், ககனம் ஆகாசம் மாதிரி, ஆகாசம் மாதிரி ஆகாசம் நித்தியம் ஆகுது அது எப்பொழுதும் இருக்கு, இருக்கிற ஆகாசமானது திரும்ப உற்பத்தி ஆகுதுன்னு ஏன் சொல்லுவானா, அதான் இருக்கே இருக்கிற ஆகாசம் திருப்பி உற்பத்தி ஆக வேண்டாம், அதனால அது விரோதம். சத்தே அசத்தே ககன சத் புஷ்பவத் அப்படிங்கிறார், சத்வே ககனமத்து, அசத்வே ககன தத் புஷ்பவதி. தத் புஷ்பவதிங்க ககன புஷ்பம், ஆகாச புஷ்பம், ஆகாத புஷ்பம் மாதிரி இல்லாத ஆகாத புஷ்பத்தை யாராவது உற்பத்தி பண்ணுவாளா? அதனால காரணம் இருக்கும் பொழுது காரியம் இருந்ததுன்னு சொன்னையானா அப்போ காரியம் உற்பத்தியே ஆகுவானா? ஏற்கனவே இருக்கு, அதனால தீரோ, அதனால காரிய காரணமாகவும் சித்திக்காது. இல்லாத ஒண்ணு உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னியானாக்க இல்லாத ஆகாத நுட்பத்தை உற்பத்தி பண்ணவே முடியாது. அதனால கிமபி சாத்தியம் நெய்வ, ஓ எந்த எதுவுமே சாதிக்க முடியாது, காரியம்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கு அப்படி இல்லை, எப்பொழுதும் இருக்கிற ஆகாசத்தை மாதிரியும் நாங்க ஒத்துக்கல, எப்பொழுதும் இல்லாத ஆகாச புஷ்பத்தை மாதிரியும் ஒத்துக்கல நாங்க. மூணாவது ஒரு பட்சம் வருது, அந்த கடமானது முதல்ல இல்ல அதுக்கப்புறம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு நீ சொல்றியா? அப்படி சொன்னாக்கா அங்க கேள்வி கேக்குறேன், அதாவது அதுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? காரணத்துக்கும் காரியத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? நீ இருக்குன்னு சொன்னியானாக்க பஷாத் பவித்துக்கும், காரியம் எப்ப உற்பத்தி ஆக போகுது? இப்ப மண் இருக்கு, அடுத்த கணத்துலதான் அது உற்பத்தி ஆகும். பின்னாடி உற்பத்தி ஆக போகக்கூடிய அந்த கடமானது காரியமானது முன்ன இல்லாத வஸ்து, அது பஷாத் பவித்துகோ காரியம். அத பின்னாடி வரப்போற காரியத்துக்கு கேது பிராப்தி காரணம் இருக்கு பாருங்க, மண்ணு அதோட சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இல்லாத ஒண்ணு எப்படி சம்பந்தத்தை அடையும்? இல்லாத ஒண்ணு எப்படி சம்பந்தத்தை அடையும்? அதனால அது சொல்ல முடியாது. அசத்தான ஒரு காரியம் சம்பந்தப்படாது, அதனால அது விரோதம். இல்ல இல்ல சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்றோம். நீ சொல்ற மாதிரி காரியம் அப்புறம்தான் வரப்போறது, அதனால முன்னாடி காரணத்துல போய் இல்லாத காரியம் எப்படி சம்பந்தப்படும்? அதனால அது வராது. அகடித உற்பாதனை சம்பந்தம் இல்லாமல் உற்பத்தி ஆகுறது அப்படின்னு சொல்றோம்னாக்க அதிப்பிரசங்க, அதிப்பிரசங்கம் வந்துடும். என்ன அதிப்பிரசங்கம்? இல்லாத சம்பந்தம் இல்லாத வஸ்து ஒரு காரணத்திலிருந்து உற்பத்தி ஆகுறது அப்படின்னு சொன்னாக்க மண்ணிலிருந்துதான் கடம் வரும், நூலிலிருந்து தான் படம் வரும் அப்படின்னு சொல்றதே வராது. அதான் சம்பந்தம் இல்லாத எல்லாமே வருதே அப்படின்னாக்க மண்ணிலிருந்து படம் வரட்டும், நூலிலிருந்து கடை வரட்டும் அப்படின்னு அதிப்பிரசங்கம் வந்துடும். அது மட்டும் இல்ல, நீ உற்பத்தின்னு ஒத்துக்க வேண்டியோ காரணம் இருக்கு, காரணத்துக்கு அந்த காரணத்திலிருந்து ஒரு காரியம் உற்பத்தி ஆகுதுன்னு ஒத்துக்கிறேன். அந்த கடத்திருத்தினுடைய உற்பத்தி இருக்குதே, அந்த உற்பத்திக்கு உற்பத்தி இருக்கா இல்லையா அப்படின்னு நான் கேட்கிறோம். இருக்கு ஜன்ம உற்பத்தி, அந்த உற்பத்தியானது ஜன்யம் அந்யதா இல்லையா? உற்பத்திக்கு உற்பத்தி இருக்கா இல்லையா? ஜன்யம்னா உண்டு பண்ணப்படுகிறது. உற்பத்திக்கு உற்பத்தி இருக்கா அந்யதா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிற, அந்யதாவா? நீ வந்து இருக்கு அப்படின்னு சொன்னியாக்க இல்ல இல்லைன்னு சொன்னாலும் சரி, துவயம் இந்த ரெண்டு பட்சமும் அசத்து சாதிக்க முடியாது, சரியானது அல்ல. ஏன்னாக்க அனவஸ்தா, நீ உற்பத்திக்கு உற்பத்தி இருக்குன்னு சொன்னியானாக்க அனவஸ்தா தோஷம் வந்துடும், முடிவே இல்லை. அது பாட்டுக்கு உற்பத்தி ஆயிண்டே உற்பத்திக்கு உற்பத்தி உற்பத்திக்கு உற்பத்தி உற்பத்திக்கு உற்பத்தி கேட்டு கேட்டு போகும், அது நீ எங்க படிப்ப? அதனால அனவஸ்தாங்கிற தோஷம் வந்துடும். அல்லது உற்பத்தியே இல்லைன்னு சொல்லிட்டியானாக்க காரிய க்ஷதி, காரியத்தினுடைய ஹானிதான், காரியம்தான் உற்பத்தி ஆகாது, காரியம் இல்லைனா உற்பத்தியே இல்லைன்றியே. அப்படியானாக்கா ஒரு காரணத்திலிருந்து காரியம்தான் உற்பத்தி ஆகாது, அதனால காரிய காரண பாவமே வராது. இந்த மாதிரி இத்தியாத்தியை, இத மாதிரி உன்னுடைய யுக்திகள், நீ சொல்ற ஆபாசமான யுக்திகள், தோஷம் தோஷத்தோட கூடின யுக்திகள் நீங்க சொல்றது சுவாமி பிரயாசம் பண்ற, ஏ அது அதனால கேது சாத்தியம், ஒரு காரணத்தினால சாதிக்கப்படக்கூடிய காரியம் அப்படின்னு கிமப்பின எதுவுமே இல்லை அப்படின்னு நீ சொன்னையானாக்க எதி அப்படின்னு நீ சொன்னையானாக்க தது அது சரியில்லை. அந்த மாதிரி உன்னால சொல்ல முடியாது, அது தப்பு. ஏன் அப்படின்னா சுலபமான ஒரே ஒரு சமாதானம், ஸ்வக்ரியாதேர் விரோதாத் அப்படின்னு சாதிக்கிறார். ஏன்னா அந்த மாதிரி சம்பாதிக்கிறது சம்பவிக்காது, அசம்பவாது அப்படிங்கிறார் சத்யமோகன் சுவாமி. சம்பவிக்க சம்பவிக்காது ஏன்னாக்க ஸ்வ அனுபவ விரோதாது, உன்னுடைய அனுபவமே, உன்னுடைய கிரியை, உன்னுடைய செயல், உன்னுடைய வாக்கு, உன்னுடைய அனுபவம், இவைகள் அத்தனையுமே உனக்குதான் விரோதமா இருக்கு. நீ சொல்ற எதை சாதிக்க விரும்பையோ அதுக்கு விரோதமா இருக்கு. என்ன அப்படின்னா, நீ காரியகாரண பாவமே இல்லேன்னு ஆரம்பிச்ச, அதுக்கு நீ இவ்வளவு சிரமப்பட்டு நீ பிரதிஜை பண்ணிட்டு அதுக்கு யுக்திகள்னா நீ சொல்ற, அந்த யுக்திகள்லாம் சொன்னேனால கூட கடைசியில் நீ என்ன பாதிச்ச, அந்த யுக்திகள்னால காரியகாரணமாக இல்லைன்னு பாதிச்சுட்ட. அதுதான் உனக்கு காரியம். நீ சொன்ன யுக்திகள்னால காரியகாரண பாவம் இல்லைங்கிற ஒரு காரியத்தை பாதிச்சுட்ட, அதுதான் உன் சித்தாந்தத்துக்கு விரோதம். அதுக்கு நிறைய உதாரணம் சொல்ற சுவாமி. எதிலும் பாதிக்கிறார் முத என்ன பண்றா, பசிக்கிறது. பசிக்கிறதுக்கு போதும் அப்போ சலுகை பண்ணும். சலுகை பண்ணினா இப்ப என்ன எடுத்துருவோம், தான் சாப்பிடணும், பசிக்கிறது, அதுக்கோசரம் அவன் சலுகை பண்றான். அப்ப சலுகை பண்ணானாக்க அந்த பிரசாதமானது சிந்திக்கிறது. அத நீ பண்ணாம இருக்கியா, காரணம் பாக்கம், பழம் என்ன, பிரசாத பிராப்தி. சரி, பிரசாதம் பண்றதுன்றது சாதனம், காரணம். அதோட பலன் என்ன, சாப்பிட்டு பசியை நிவர்த்தி பண்ணிக்கிறது, சுண்டு விரத்தி பசி நிவர்த்தி ஆயிடுறது. இப்போ நீ வந்து என்ன சொல்ற, எந்த இதுவும் நீ காரணமே கிடையாது, காரியமே கிடையாது, ஒரு காரணத்தினால சாதிக்க தெரிஞ்சதே ஒண்ணு இல்லை அப்படின்னு நீ சொன்ன. அது எப்படி வந்தது, அது இங்க இருக்குது. நீ காரணமாகிற பாக்கம் சலுகை பண்றது, காரியமாகிற பசியினுடைய நிவர்த்தி, அது இருக்கா இல்லையா. இன்னொன்னு நீ சொன்ன, இது ஆகஸ்மிகம், சுவாபாவிகம் அப்படின்னு சொன்ன. சுவாபாவவாதிகள், ஆகஸ்மிகவாதிகள், அனிர்வசனீயவாதிகள், அது எப்படி வரும், அது ஆகஸ்மிகம் சொல்றது வராது. ஏன்னாக்க எனக்கு குழம்பு வேணும் அப்படின்னா நான் குழம்பு குடி போட்டு ஒரு தான காயை போட்டு அதில் பருப்பு போட்டு குடிக்கிறதான் குழம்பு வருது, இல்லாதவனா அது வராது. அதே அது ஆகஸ்மிகமா, அது நான் எனக்கு எது வேணுமோ அதை நான் தெளிவு பண்ணி சாப்பிடுறேன். அதனால அது ஆகஸ்மிகவாதம், அதுவும் அடிபட்டு போயிடும். சுவாவாதம் அடிபட்டு போயிடுறது. சுவாவாதம் நீ முன்னு திருஷ்டாத நீ சொன்ன, நாங்க என்ன சொல்ல போறோம், அது சிருஷ்டிக்கிறவனும் ஆச்சரியமான பகவான், ஆச்சரிய சக்தியுடைய பகவான் அதற்கு ஏற்ற மாதிரி இது பண்றான், சிருஷ்டிக்கிறான். அதனால அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது, சுவாவாதத்தையும் சொல்ல முடியாது, அனிரத்தனியவாதம் சொல்ல முடியாது. இது முள்ளு, இது முள் இல்லாத மரம். மாங்காமரத்தை பாக்குறோம், மாங்காமரத்தை பார்த்தாக்கா அது முள் இல்லை அப்படின்றோம். அதே ஒரு பேரிக்காத்தா மரத்தை பாக்குறோம், ஐயோ அது முழுக்க முழுக்க முள்ளா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அதுக்கு அது வச்சனம், இதுக்கு இது வச்சனம், நிறுவனம் இருக்கே, இது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியும். அது அதை ஒருத்தருக்கு ஒவ்வொன்றதுக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கு, எதுவுமே நிர்வாகம் சக்கியம். அதனால எந்த பட்சங்களும் லோக விதமான அனுபவத்தினாலேயே சிந்திக்கிறது, அது இல்லையுன்னு எப்படி சொல்ல முடியும். அதனால காரியகாரண பாவம்ங்கிறது சர்வாப்தனா இருக்கு, இருக்கிற வஸ்துவையே இல்லைன்னுட்டு தவறான யுக்திகளை கொண்டு நீ சாதிக்க பார்க்கிறேன். அதனால அதெல்லாம் தோஷமானதுதான், தோஷத்தோட கூடின உன்னுடைய சித்தாந்தத்தை முதல்ல கூப்பிடும். அதனால அது சித்திக்கவே சித்திக்காது. அது மாத்தியமிகனா இருந்தாலும் சரி, அல்லது சார்வாகனா இருந்தாலும் சரி, அல்லது விவர்த்தவாதியான அத்வைதியா இருந்தாலும் சரி, யாரோட சித்தாந்தமா இருந்தாலும் அது சித்திக்கவே சித்திக்காது. இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா நினைச்சுட்டு தவறாக நீ கற்பிக்க வேண்டாம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி நிரூபிக்கிறார். இந்த திருப்பி ஸ்லோகத்தை சேவிச்சாக்க அதுக்கு அர்த்தம் புரியும். சத்வே சத்வேபி பூர்வம் கிமபி ககன தத் புஷ்பவத் நைவ சாத்யம் ஹேது ப்ராப்தி நபஸ்சாத் பவிதுஹ அகடிதோத்பாதனே அதிப்ரசங்க ஜன்யம் ஜன்ம அன்யதாவா ஸ்வயம் அசத் அனவஸ்தான கார்யக்ஷதிப்யாம் இத்யாத்யைஹி ஹேது சாத்யம் நகிமபி யதின ஸ்வக்ரியாதே விரோதாத். கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.